ஜல்லல்லு, ரோஸ் வாட்டர் ஸ்மெல்லல்லு, முத்து காய்க்கன ஷெல்லல்லு, அல்லு அல்லு ஹார்ட் பீட் நீ ட்ரம்மல்லு, வீணு கிட்டிய ஜெம்மல்லு, டிஸ்னி தோட்டரு பொம்மல்லு, அல்லு பச்சிரிச்சதல்லே.